மயங்கும் மௌனகீதம் மௌனகீதம் மனசு மயங்கும் மௌனகீதம் பாடு மன்மத கடலில் சிப்பிக்குள் முத்து மன்மத கடலில் சிப்பிக்குள் முத்து தேடு இதழில் தொடங்கு எனக்குள் இறங்கு இதழில் தொடங்கு எனக்குள் இறங்கு சுகங்கள் இருமடங்கு மனசு மயங்கும் மௌனகீதம் பாடு மன்மத கடலில் சிப்பிக்குள் முத்து தேடு மடிகள் ரெண்டும் தலையணை நீரில் நெருப்பின் வேதனை அணைத்துக் கொண்டேன் தலைவனை இதயம் மாறியதோ எல்லை மீறியதோ மனசு மயங்கும் மௌனகீதம் ஆடு மன்மத கடலில் சிப்பிக்குள் முத்து சுகங்கள் இருமடங்கு